தூக்கி கால மேல தூக்கு கைய மேல தூக்கி சுத்து மூவ் யுவர் ஹெட் டு திஸ் பீட் போடி ஏ குட் ஸ்டெப் லெட்ஸ் கோ ரைட் கால மேல தூக்கு கைய மேல தூக்கி சுத்து மூவ் யுவர் ஹெட் டு திஸ் பீட் போடி ஏ குட் ஸ்டெப் லெட்ஸ் கோ மந்திரவாதி என் கூட பூஜைக்கு வாணி விருந்தோட தாரண்டி லவி இந்த பாட்டுக்கு தாளோணி அம்மா மந்திரவாதி என் கூட பூஜைக்கு வாணி விருந்தோட தாரண்டி லவி இந்த பாட்டு பறக்கிறாள் அவள் ககிதம் என என்னை கசக்கினாள் உயிரை உருக்கினாள் நிஞ்சத்தை வருடினாள் மகள் காதலும் காமமும் கலந்த கவிய முன்னில் கண்டு கலவி களத்தில் தீண்டுது சொர்க்கமும் கொஞ்சம் நின்று மருண்ட மனம் முருண்ட திசையினில் நானும் சென்று விண்வெளி சுற்றுலா உன்னை நானும் கட்டி கொண்டு மோகம் திசைகள் எட்டும் தாகம் மஞ்சத்தை சுற்றி நாகம் படைகள் கொண்ட வீரனுக்கும் தடு மாற்றம் ஏக்கம் சிந்தையில் ஒரு தாக்கம் பதையில் பல வீணம் கண் பார்க்கும் இடம் அன்னை கீழும் முந்தன் முகம் கமதே பண்ணி நாட்டம் கண்ணை வந்து கண் பறிக்க அகாய சூரியனை ஒற்ற கையில் பிடிக்க அஞ்சன விழியால் சித்தத்தை தான்